ஸ்ரீமத்வேதாந்த ராமானுஜி கிருபையா ரங்கிணனி அஸ்தபாரம் தத்வம் ப்ராப்தாகமாந்தத்விதே மனுகுணம் சிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்கராமானுஜ முனிகருணாலப்த மோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரம் அனகம் தேசிகம் சம்சயாமி ஸ்ருத்யந்த லக்ஷ்மண முனேந்திர தயாவலம்பம் தத்பாதலப்த நிகமாந்த விஷுத்த போதம் மாத்ரேய கோத்திர விபலாப்திஜ தேசிகேந்தும் ஸ்ரீராஜகோபனகம் குருமாஸ்ரயாமஹம் வேதாந்தலக்ஷ்மணமுனேந்திரகிருபாத்தபோதம் தத்பாதயுக்மசரசீருகபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஷாந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபையாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரியே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ஜகவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே தன்னிதத்தாம் சதா ஹ்ருதி வந்தே தம்யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதுருஷா ருந்தானம் இந்தானயா தத்தம் ஏன தயாசுதாம்பு நிதினா பீத்வா விஷத்தம் பயஹ காலேன கரிஷைல கிருஷ்ணஜலதஹ காங்க்ஷாதிகம் வருஷதி தேவாதிநாத கமலா பிரதினேஷ பூர்வாம் தீப்தாந்தராம் முகலபூஷண நாதமுக்கியை ராமானுஜ பிரபதேபிஹ பரிபூஷிதா க்ராம் கோத்ரீம் ஜகந்தி குரு பங்க்திமஹம் பிரபத்யே. இன்றைய தினம் மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார சுதினம். திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீபாஷ்யகாரர் சமகாலத்தில் இருந்தவர். இவர் பெரிய நம்பிகளுடைய சிஷ்யர். இவருடைய அவதாரஸ்தலம் இன்னைக்கு மெட்ராஸுக்கு அருகில் இருக்கிறதான பூவிருந்தவல்லி என்றதான க்ஷேத்திரம், பூந்தமல்லின்னு இன்னைக்கு நாம் அதை கூப்பிடுறோம், பூவிருந்தவல்லின்றதான க்ஷேத்திரம். இவர் காஞ்சி தேவ பெருமாளுடைய இடத்துல அத்தியந்த பக்தியோடு இருந்தார். தேவ பெருமாளுக்கு பிரதிதினமும் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். திருவாலவட்டம்னா விசிறின்னு பேரு. திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பிரதிதினமும் இங்கேருந்து அவருடைய அவதார ஸ்தலத்திலேருந்து கிளம்பி நடந்து போய் காஞ்சிபுரத்தில் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு திருப்பி அவருடைய வாசஸ்தலத்துக்கு வந்துடுவார். திருப்பி அடுத்த நாளும் இதே மாதிரி பூவிருந்தவல்லியிலேருந்து கிளம்பி தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு திருப்பி அவருடைய வாசஸ்தலத்துக்கு வந்துரு. இந்த மாதிரி பிரதி தினமும் நடந்தே காஞ்சிபுரத்துக்கு ஏறி திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இவருடைய கைங்கரியத்தை மெச்சின எம்பெருமான் இவருக்கு முன்னாலும் பின்னாலும் யாருக்கும் பண்ணாததான ஒரு அனுகிரகத்தை பண்ணார். என்ன அனுகிரகம்னா, அவர் அர்ச்சாரூபமாவே அவர்கிட்ட பேசுவார். இவா ரெண்டு பேரும் சம்பாஷணம் பண்ணிப்பா, ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பா. இந்த கொடுப்பனை இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாருக்கும் கிடையாது. விபவாவதாரங்கள்ல உண்டு, ஆழ்வார்கள் சரித்திரங்கள்ல சில சில சமயம் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் நடந்த சரித்திரங்கள் லீலைகள்லாம் உண்டு. ஆனா அர்ச்சாரூபமா இருக்கிற பெருமாள் கூட பிரதி தினமும் நினைச்ச போதெல்லாம் எப்ப வேணா சம்பாஷணம் பண்ணலாம் அப்படின்றதான கொடுப்பனை இவருக்கு மட்டும்தான் இருந்தது. இதுக்கு முன்னாடியும் யாருக்கும் கிடையாது, பின்னாடிக்கும் யாருக்கும் கிடையாது. அப்படியாக தேவ பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள். அவருடைய சரித்திரத்தை இன்னைக்கு நாம் யதாசமயம் சற்றே அனுபவிப்போம். நம்மளுடைய குரு பரம்பரா புஸ்தகங்கள்ல சில ஆச்சாரியாருடைய சரித்திரம் சம்பூர்ணமா இருக்கும். நாதமுனிகள், அளவந்தார், ஸ்ரீபாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், இப்பேற்பட்டதான மகதாச்சாரியாளுடைய சரித்திரங்கள்லாம் சம்பூர்ணமா கிடைக்கும். அவளுடைய திருவவதாரம், அவளுடைய வித்யாபியாசம், அப்புறம் அவள் எழுதின ஸ்ரீகோஷங்கள், அவ திருநாடு அலங்கரிச்ச விதம், இப்படியாக சம்பூர்ணமான சரித்திரம் சில பேருக்கு இருக்கும். திருக்கச்சி நம்பிகள், திருக்கோஷ்டியோர் நம்பி, குறுகை காவலப்பன், இப்படியான ஆச்சாரியாளுடைய சரித்திரம் சம்பூர்ணமா கிடைக்கிறது இல்ல. அங்கங்க அவ சமயத்துல இருந்த பெரிய ஆச்சாரியாளுடைய சரித்திரங்கள்ல அங்கமா இவாளுடைய சரித்திரங்களும் இருக்கு. அப்படிதான் ஸ்ரீபாஷ்யகாரருடைய சரித்திரத்துல ஒரு அங்கமா திருக்கச்சி நம்பிகளுடைய சரித்திரம் நமக்கு கிடைக்கிறது. திருக்கச்சி நம்பிகள் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் அனுகிரகம் பண்ணார, அந்த மாதிரி அனுகிரகத்தை ஸ்ரீபாஷ்யகாரருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ராமனுடைய அவதார கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய சரித்திரமானது ஆரம்பிக்கும். சீதா கல்யாண பரியந்தம் விஸ்வாமித்திரர் கூட இருப்பார். அதுக்கப்புறம் சீதா கல்யாணத்துக்கான அனுகிரகத்தை பெருமாளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய சரித்திரம் வராது. அந்த மாதிரியான திருக்கச்சி நம்மளுடைய சரித்திரமும் ஸ்ரீபாஷ்யகார சரித்திரத்துல விஸ்வாமித்ர அனுகிரகம் பண்ண மாதிரி இவர் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனார். என்ன அனுகிரகம் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யகாரர் தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணின்னு வந்தார். இது யாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த சரித்திரத்தை சொல்லாமல் திருக்கச்சி நம்பிகள் சரித்திரத்தை சொல்லவே முடியாது. ஸ்ரீபாஷ்யகாரர் தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். அப்ப அவர் யாதவ பிரகாஷன்றதான அத்வைதி கிட்ட பாடம் வாசிச்சுட்டு இருந்தார். அப்படி வாசிச்சுட்டு இருக்கிற சமயம் தான் அந்த கப்பியாசம் புண்டரீகம் ஏமக்ஷினின்ற வாக்கியத்துக்கு அவர் நீச்சமான உதாரணம் ஒன்றத்தை கொடுக்கச்சே இல்ல. கப்பியாசன்ற பதத்துக்கு தாமரைன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன அர்த்தத்தை, யாதவ பிரகாஷர் நீச்சமான உதாரணத்தை கொண்டு சொன்ன அர்த்தத்தை இப்படி மாத்தினர். அப்பிலிருந்தே யாதவ பிரகாஷருக்கு ஸ்ரீபாஷ்யகாரர்கிட்ட ஒரு அபிப்பிராய பேதம் உண்டு. என்ன, இவன் நம்மளை விட பெரியாளா வந்துருவானே அப்படின்ற பயம் உண்டு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அதுக்கப்புறம் பாடம் வாசிச்சுட்டு இருந்தார். யாதவ பிரகாஷர்கிட்ட பாடம் ஆயிருந்தது. அப்போ சதேவ சௌமியதம கிரஹாசீத் சர்வம் கல்விதம் பிரம்மகன்ற முதலான ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் விசாரம் பண்ணச்சே ஸ்ரீபாஷ்யகாரர் சாட்சாத் அத்வைத்தத்தை நிரசனம் பண்ணியே இப்படியும் அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னு விஜாபிச்சார். இவர் யாதவ பிரகாஷர் கோபம் வந்து கொடுத்தும், இனிமேட்டு நீ இன்னும் வாசிக்க வர வேண்டாம், நான் சொல்ற அர்த்தங்களுக்கு அபார்த்தமா நீ வேற இதெல்லாம் சொல்ற, அதெல்லாம் நீ என்னிடம் வாசிக்க வேணாம்னு அனுப்பிச்சிட்டார். ஸ்ரீபாஷ்யகாரருக்கு ஆச்சாரியன் யாரும் இல்லை, நான் பாடம் வாசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுத்து. அப்போ தேவப்பெருமாள் கிட்ட தீர்த்த கைங்கரியும் பண்ணிட்டு வந்தார். யார்கிட்ட யாரை ஆசிரியக்கலாம் இவர், ஏன்னா ஸ்ரீபாஷ்யகாரர் ஏற்கனவே பிரதிஜை பண்ணிட்டார். இந்த ஆலமந்தார் திருநாடு அலங்கரிக்கிற சமயத்தில் நான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு போதாயன விருத்தியை பராமரிச்சிச்சு போதாயன விருத்திக்கு அனுகுணமா வியாக்கியானம் பண்ணுவேன், பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவேன் அப்பயே பிரதிஜை பண்ணார். அதனால இப்ப அவருக்கு ஏற்கனவே பிரம்மசூத்திரத்துக்கு வியாசம் பண்ணணும்ன்றதான பொறுப்பு இருந்தது. அப்படி இருக்கிற சமயத்துல இப்ப நம்மளுக்கு பாடம் வாசிக்க முடியாம போயிடுத்தேன்னு ரொம்ப மனசு கிளேசமா இருந்தார். அப்போ திருக்கச்சினைமைகள் பிரதிதினம் ஸ்ரீபெரும்புதூர் தான் வழி, பூ விருந்த வழியிலே ஸ்ரீபெரும்புதூர் வழியே காஞ்சிபுரத்துக்கு எழுந்து இருப்பார். அப்ப இவருக்கு ஒரு யோசனை தோணித்து, இவர் தான் பெருமாள்கிட்ட நித்தியம் பேசுறாருன்னு சொல்றாளே, இவர்கிட்ட நாம் பண்ண போறதான பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு அடிப்படையான சாரதமமான சில கேள்விகள்லாம் இருக்கு, அந்த கேள்விகளை கேட்டுப்போம். அதுக்கப்புறம் பர்சனல் க்வெஸ்டின், இவர் ஏற்கனவே வச்சுட்டு இருக்கார் இல்லையோ, யாரை ஆசிரியக்கலாம்னு இவர் ஏற்கனவே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ, அதனால யாரை ஆசிரியக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி அஞ்சு கேள்விகள் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அஞ்சு கேள்விகள், இந்த கேள்விகள்லாம் கேட்டு அனுப்பினா திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு பதில் வாங்கி கொடுத்தார். இந்த பதில்கள் தான் நம்ம ஸ்ரீபாஷ்யகாரரை நம் சம்பிரதாயத்துக்கு தந்ததுன்னு சொல்லலாம். பெருமாள் கிட்ட கேட்டு அவர் சொன்னதான பதில்கள்லாம் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு சொன்னார். அப்படியாக தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் பாத்திரமானார். இந்த கேள்விகள் தான் பின்னாடி இவருக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதச்சே அவருக்கு ரொம்ப உபகாரமா இருந்தது. என்னென்ன கேள்வி அப்படின்னா, முதல் கேள்வி, எது பரம்தத்துவம்? ஸ்ரீபாஷ்யத்தில் மொத்தம் 4 அத்தியாயம், காரணத்துவம் அபாத்தியத்துவம் உபாயத்துவம் உபேயதா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வாக்கியம். முதல் அத்தியாயத்தில் பெருமாளுடைய ஜெகத்காரணத்துவத்தை ஸ்தாபிக்கிறார். ரெண்டாவது அத்தியாயத்தில் பரமதங்களை நிரசனம் பண்றார். மூணாவது அத்தியாயம் உபாய விசாரம், மோக்ஷத்துக்கு எது உபாயம்ன்றதான விசாரம். நாலாவது மோக்ஷம் பலன், இந்த உபாயத்தினுடைய பலன் எப்படி இருக்கும்ன்றதான விசாரம். இந்த 4 அத்தியாயங்களை கொண்டதுதான் பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறதான 4 அத்தியாயங்களுக்கும் சாரமான கேள்விகள்லாம் பாஷ்யகாரர் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக கேட்டார். இந்த முதல் கேள்வி என்ன, எது பரம்தத்துவம்? முதல் அத்தியாயத்தினுடைய சாரமான கேள்வி இதுதான், எது பரம்தத்துவம்? பரபிரம்மம்னா யாரு? ஸ்ரீபாஷ்யத் முதல் சூத்திரமே அதாதோ பிரம்ம ஜிக்யாசான் தான் ஆரம்பிக்கும். பிரம்ம விசாரம் இனிமேல் ஆரம்பிக்கிறது அப்படின்றது முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் ஜென்மாத்யசியதகான்னு சொல்லிட்டு யார் ஜெகத்காரணனோ அவன்தான் பரபிரம்மம்னு சொல்றது. இப்போ முதல் அத்தியாயத்துக்கு காரணாத்தியாயம் தான் பேரு. ஜெகத்காரணம் யாருன்றது தான் விசாரம் முதல் அத்தியாயத்துல. ஜெகத்காரணம் யாரு? பரபிரம்மம் தான் ஜெகத்காரணம். அதுதான் ஆரம்பம். எது ஜெகத்காரணம்னு கேள்வி ஏன் வந்ததுன்னா, ஜெகத்காரணனா இருக்கிற வஸ்து தான் பரபிரம்மமாக இருக்க முடியும் அப்படின்றதுனால எது ஜெகத்காரணம்ன்றதான கேள்வி வந்தது. இப்போ அதுக்கும் சாரபூதம், எது ஜெகத்காரணம்ன்றதுக்கும் சாரபூதமான கேள்வி எதுனா, யார் பரம் தத்துவம்ன்றதுதான் சாரபூதமான கேள்வி. அதுக்கு தேவபெருமாள் என்ன சாதிச்சார்? அகமேவ பரம் தத்துவம்னர். இது முதல் பதில். தேவபெருமாள் சாதித்தான முதல் பதில் அகமேவ பரம் தத்துவம், நான் தான் பரம் தத்துவம்னர். இப்போ ஸ்ரீபாஷ்யகாரருக்கு முதல் அத்தியாயத்தினுடைய பதில் கிடைச்சிடுது. பெருமாள் தான் பரம் தத்துவம் அப்படின்றதான பதில் கிடைச்சது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி, எது சித்தாந்தம்? எது சித்தாந்தம்னு கேட்டார். நம்ம வேதாந்தத்துக்குள்ளேயே யாதவ பிரகாச மதம், பாஸ்கர மதம், சங்கர மதம் இப்படின்றதான பல மதங்கள் இருக்கு. நம்ம ஆச்சாரியால் சொல்றதான விசிஷ்டாத்வைத்த மதம். அது தவிர வேதாந்தத்துக்கு விருத்தமான சாங்கிய மதங்கள், மீமாம்சக மதங்கள்லாம் இருக்கு. இத்தனை மதங்கள் இருக்கு, இதுல எது சத்தியமான சித்தாந்தம், எது சத்தியமான சித்தாந்தம் அப்படின்னு கேட்டதுக்கு பெருமாள் என்ன சாதிச்சார்? சித்தாந்தோ பேத ஏவச்ச, தர்சனோ பேத ஏவச்ச அப்படின்னர். பேதம் தான் தர்சனம். பேதம்னா துவைத்தம்னு சொல்றது. அதாவது என்ன? சேதனா தத்துவங்கள் வேற, அச்சேதன தத்துவங்கள் வேற, ஈஸ்வரன் வேற அப்படின்னு பிரிச்சு சொல்றதுக்கு பேதம்னு பேரு. இந்த இதை தான் நாம விசிஷ்ட அத்வைத்தம்னு சொல்றோம். அவ அத்வைத்திகள் என்ன சொல்றா? எதுவுமே வேற கிடையாது, பிரம்மம்ன்றது ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு, ஜீவன் வேற அச்சேதனம் வேறன்றதுலாம் கிடையாது. இதெல்லாமே இதெல்லாம் பிரம்மத்திலே அடங்கினது தான், பிரம்மம் தவிர வேற ஒரு வஸ்துவே கிடையாது அப்படின்றது அத்வைத்தம். நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு விசிஷ்ட அத்வைத்தம்னு பேரு. நாம அத்வைத்தத்தை ஒத்துக்கிறது இல்ல. பிரம்மம் மட்டுமே தான் இருக்குன்னு நம்ம சொல்றது இல்லை. பிரம்மம் மாதிரியே சேத்தனாச்சேதங்களும் இருக்கு. இந்த சேத்தனாச்சேத்தன வஸ்துக்கள்லயும் பிரம்மம் வியாபிச்சு இருக்கிறதுனால பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தத்துவங்கள்லாம் இருக்கு. அதுக்குதான் விசிஷ்ட அத்வைத்தம்னு பேரு. அத்வைத்தம்னா ரெண்டாவது கிடையாதுன்றது அத்வைத்தம். நம்முடைய சித்தாந்தத்துக்கு விசிஷ்ட அத்வைத்தம்னு பேரு. பெருமாள் எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சு இருக்கிறதுனால தனியா இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த சேத்தனாச்சேத்தன வஸ்துக்கள் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல ஸ்வரூபம் பேதம் தான். சேத்தன தத்துவம் வேற, அச்சேதன தத்துவம் வேற, ஈஸ்வர தத்துவம் வேறன்றதுதான் சித்தாந்தம். அதனால நம்ம சம்பிரதாயத்துக்கு பேத சம்பிரதாயம்னு பேரு. விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்றோம், ஆனா நம்ம சித்தாந்தம் பேத சித்தாந்தம் தான். அத பெருமாள் என்ன சொன்ன? தர்சனம் பேத ஏவச்ச. இதுதான் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரமான அர்த்தம். ரெண்டாவது அத்தியாயத்துக்கு அவிரோதாத்தியாயம்னு பேரு. மத்த தரிசனங்கள்லாம் உண்மை கிடையாது, எல்லாம் சத்தியத்துக்கும் வேதத்துக்கும் புறமா இருக்கு. நம்மளுடைய சித்தாந்தம் தான் சத்தியமான சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத்தம் தான் சத்தியமான சித்தாந்தம் அப்படின்றது ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரமான அர்த்தம். அந்த சாரமான அர்த்தத்தை கேள்வியா கேட்டார் ஸ்ரீபாஷ்யகாரர். எது உண்மையான தரிசனம் அப்படின்னா, தரிசனம் பேத ஏவச்ச அப்படின்னர். இது ரெண்டாவது அத்தியாயம். மூணாவது அத்தியாயத்துக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் ரெண்டு கேள்வி வச்சார். மூணாவது கேள்வியும் நாலாவது கேள்வியும் சேர்த்து மூணாவது அத்தியாயத்துல வச்சார். மூணாவது அத்தியாயத்துல உபாய விசாரங்கள். வேதத்துல நிறைய பிரம்ம வித்தியைகள் சொல்லியிருக்கு. உபனிஷத்துகள்ல 32 பிரம்ம வித்தியைகள்னு சொல்லியிருக்கு. அதை தவிர சில வித்தியைகள், அங்க வித்தியைகள்னு சொல்லியிருக்கு. இத்தனை பிரம்ம வித்தியைகள் சொல்லியிருக்கச்சே, அதுல ஞாச வித்தியை மட்டும் இப்பதான் அனுஷ்டிச்சுண்டு வரும். அதுதான் பரநியாசம்னு சொல்றோம், பிரபத்தின்னு சொல்றோம். இது ரொம்ப சுலபமா இருக்கே. மற்ற வித்தியைகள்லாம் இவ்வளவு சமமா இருக்கச்சே, ரொம்ப சுலபமா. அதுவும் நாம் எதுவுமே பண்ணவானா, ஆச்சாரியாலே பண்ணி வச்சிருவா அப்படின்ற இருக்க இந்த ஞாச வித்தியுடைய ஸ்வரூபம். இந்த ஞாச வித்தியை உண்மையான பலனை கொடுக்குமா, மோட்சத்தை கொடுக்குமா? இவ்வளவு சமமான உபாயங்களுக்கு நடுவுல இவ்வளவு சுலபமா இருக்கிற இந்த ஞாச வித்தியானது பலனை கொடுக்குமா, மோட்சத்தை கொடுக்குமான்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பெருமாள் சொன்னார், உபாயேஷு பிரபத்தி சியாத். பிரபத்தின்றது சத்தியமான உபாயம் தான். பிரபத்திக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு. ஏன் பிரபத்திக்கு மோட்சம் உண்டுன்னா, இது ரொம்ப சூக்ஷம். பக்தி யோகிகள்லாம் பக்தி யோக அனுஷ்டானம் பண்ணி பெருமாளை வசீகரிக்கிறார், பெருமாளுக்கு பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கிறார். அந்த பக்தியோகம் பண்ணி பெருமாள் எவ்வளவு பிரீத்தி ஆவேரோ பிரீத்தனா ஆவேரோ அவ்வளவு பிரீத்தனாக நான் பண்ற இந்த லகுவான உபாயத்தினாலே நீ ஆக வேணும். பக்தியோக ஸ்தானத்துலதான் பிரபத்தியே பண்றோம். பக்தியோக ஸ்தானத்துல அந்த பெருமாளை வரவழைச்சு நான் பண்ற லகுவான உபாயத்துக்கே நீ இப்படியாக பிரீத்தனாகணும், பிரீத்தனாகி எனக்கு பக்தியோகத்துக்கு என்ன பலனோ அந்த பலனை நீ அனுகிரகிக்க வேணும்னு கேக்குறதுதான் பிரபத்தி. அதனால பிரபத்தின்றதே பக்தியோக ஸ்தானத்துல பண்றதுனால பிரபத்திக்கு கண்டிப்பா பலம் உண்டு, சத்தியமான பலன் உண்டு அப்படின்னார். உபாயேஷு பிரபத்தி சியாத்துன்னு அதுக்குதான். இது மூணாவது கேள்வி. அப்புறம் அதுலேயே இன்னொரு கேள்வி வந்தது, மூணாவது அத்தியாயத்திலேயே இன்னொரு கேள்வி, மோட்சம் எப்ப கிடைக்கும், சரி பரநியாசம் பண்ணவனுக்கு மோட்சம் எப்ப சித்திக்கும். என்ன சாதாரணமா இந்த பக்தி வித்தியைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பக்தி வித்தியைகளுக்கெல்லாம் பலன் எப்போன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. எப்ப இந்த பக்தி யோகம் இது முடிவு பெறும்ன்றதுக்கு அவதி இல்லாம இருக்கு, எப்ப மோட்சம் சித்திக்கும்ன்ற நிச்சயம் கிடையாது. அப்படி இருக்கச்சு இந்த ஞாச வித்தியைக்கு எப்ப மோட்சம் கிடைக்கும், இந்த தேகத்து இந்த ஆத்மா இந்த ஜென்மாவளியோட முடிவிலேயே கிடைக்குமா, இல்ல இதுக்கப்புறம் வேற சில ஜென்மாக்கள்லாம் எடுத்து புண்ணிய பாபங்களுக்கான பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி. இதுவும் உபாயத்துக்கு அங்கமா ஒரு கேள்விதான். அதுக்கு தேவபெருமா என்ன சொன்னார், தேகாவசானே முக்தி சியாது, ஞாச வித்யா நிஷ்டனுக்கு அதாவது பரநியாசம் பண்ணினவருக்கு இந்த ஜென்மத்திலேயே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னார். ஆக இப்போ முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் இந்த மூணு அத்தியாயத்தினுடைய சாரமான கேள்வியை கேட்டுட்டார். நாலாவது பல விசாரம், பலாத்தியாயம்னு சொல்றது மோட்சம் எப்படி இருக்கும், இங்கிருந்து இந்த ஜீவன் எப்படி கிளம்புறான், போற வழியில என்னென்ன போகங்கள்லாம் அனுபவிக்கிறான், அப்புறம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் அவனுடைய பகவத் அனுபவம் எப்படி இருக்கு, புனராவர்த்தி உண்டா இப்படின்றதான சந்தேகங்கள் விசாரங்கள்லாம் நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம்னு சொல்றது. இந்த பலத்துல சிவாசிகாரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, என்ன அப்படின்னா பெருமாள் கீதையில சொல்லியிருக்கார், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேபரம் எஃப் பிரயாதி சமத்பாவம் யாத்தினாஸ்தியத்திர சம்சயா. இந்த யோகிகள்லாம் இருக்காளே, இந்த யோகிகள்லாம் அவளுடைய யோகத்தினுடைய முடிவில் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இந்த தேகத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போவா. இந்த கடைசியா பெருமாளை தியானம் பண்ணிண்டே இந்த தேகத்தை விடுறாளே இதுக்கு அந்திம ஸ்மிருத்தின்னு பேர், போற காலத்துல பெருமாளை நினைக்கிறது இதுக்கு அந்திம ஸ்மிருத்தின்னு தேவை, இந்த அந்திம ஸ்மிருத்தின்னு பேர். பெருமாள் என்ன சொன்னார், யாருக்கு இந்த அந்திம ஸ்மிருதி இருக்கோ அவளுக்கு தான் மோட்சம்னர். பக்தியோகத்திலேயே கூட பக்தியோகம் பண்ணிட்டு இருக்கச்சே கூட அந்த பக்தியோகிகள் இந்த தேகத்தை விட்டு கிளம்பச்சே பெருமாளை தியானம் பண்ணிண்டே கிளம்பணும், அந்த அந்திம ஸ்மிருதி கண்டிப்பா வேணும். அந்திம ஸ்மிருதி யாருக்கு வருதோ அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்ட்டு. எஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்திர சம்சயா, அந்த காலேஜ் மாமேவ ஸ்மரண் அப்படின்னர். அந்த காலம் முடியற காலத்தே இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த ஜென்மா முடியறதே அந்த முடிகிற சமயத்துல மாமேவ ஸ்மரண் என்னையே நினைச்சிண்டு எஃப் பிரயாதி யார் கிளம்புறானோ சக மத்பாவம் யாதி அவன் என்னை அடைகிறான் அப்படின்னார். இப்போ பாஷிகாரர் கேள்வி வருது, எப்பேற்பட்டவாளுக்கும் இது சாதாரணமா கிடைச்சுடாதே, இன்னும் பக்தி வித்தியிலேயே நிறைய பேருக்கு இந்த குடுப்பனை இருக்காது. உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல கடவரன் ஜடபரதர்னு ஒருத்தர், ஜடபரதர் பக்தி யோக நிஷ்டர் தான், அவர் சாலக்கிராமன்றதான கஷேத்திரத்துல பக்தி யோகம் அனுஷ்டிச்சுட்டு இருப்பார். அவர் கடைசி நாட்கள்ல ஒரு மான் குட்டி எடுத்து வளர்த்துட்டு இருப்பார், அந்த சமயத்துல தான் ஜென்மாவுடைய முடிவு வந்துருத்துன்னு தெரிஞ்சிடும். முடிவு வந்துருத்தோம்னா அவர் பக்தி யோகி தான், ஆனா அவர் என்ன அவர் இந்த தேகத்தை விடச்சே என்ன நினைச்சிட்டு போனார், ஐயோ நம்ம போயிட்டா இந்த மான்குட்டியை யார் காப்பாத்துவா அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோட இந்த தேகத்தை விட்டார். பாட்டா அடுத்த ஜென்மம் அவருக்கு மான் ஜென்மமாவே கிடைச்சிடுத்து. இந்த கதை பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, ஏன்னா பெருமாளும் கீதையில சொல்றாரு, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜெஜத்யந்தே கலேபரம் தம் தமே வைத்து கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா. இந்த அந்திம ஸ்மிருதி சமயத்துல எதை நினைச்சுட்டு போறானோ அது அந்த வஸ்துவாவே அந்த வஸ்துவே அவனுக்கு அடுத்த ஜென்மாவில் கிடைக்கும். இப்ப ஜடபரதர் என்ன பண்ணார், மானை நினைச்சுட்டு கிளம்பினார், மானே அவருக்கு கிடைச்சது, மான் ஜென்மாவே அவருக்கு கிடைச்சது. அப்படி இருக்கச்சே இவன் பிரபத்தி நிஷ்டனோ அவனும் பக்தி யோகம் பண்ணி அப்படியே பெருமாளை தியானிச்சுட்டுலாம் கிளம்பல, அவனுக்கு மரணம் எப்படி வானாலும் நேரும். அப்படி இருக்கச்சே பெருமாள் அந்திம ஸ்மிருதி தேவைன்னு சொல்றாரு. இவர் இவனுக்கு பலன் என்ன நிச்சயம், பெருமாள் கீதையில மாத்தி சொல்லியிருக்காரு, இவனுக்கு அந்திம ஸ்மிருதி வரும்ன்றதுக்குலாம் ஒன்றும் நிச்சயம் கிடையாது, ஆழ்வாரே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னார். அதனால இவனுக்கு எப்படி பலனானது கிடைக்கும், ஞாச வித்யானிஷ்டனுக்கு பலமானது எப்படி கிடைக்கும் அந்திம ஸ்மிருதி இல்லைன்னா அப்படின்னா, அதுக்கு தேவைப்படும் சொன்னார் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். ஞாச வித்யானிஷ்டன் பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணவனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவை கிடையாது அப்படின்னார். இப்படியாக திருக்கச்சி நம்பிகள் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ஸ்ரீபாஷ்யம் பண்றதுக்கான அடிப்படை கேள்விகள் எல்லாத்துக்கும் பெருமாள் கிட்ட நேரடியா பதில் வாங்கி கொடுத்தார். இந்த அஞ்சு கேள்விகள் தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆதாரமா இருந்தது. இந்த கேள்விகளுடைய விசாரம் பண்ணிதான் ஸ்ரீபாஷ்யம் பண்றதான நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதான மகா கிரந்தத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளினார். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்னு பேரு. அவருக்கு ராமானுஜர் உடையவர் எம்பெருமானார்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணினதுனாலதான் அவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரன்ற திருநாமமே ஏற்பட்டது. அப்பேற்பட்டதான விசேஷ அனுகிரகத்தை திருக்கச்சி நம்பிகள் தான் தேவபெருமாள் இடத்திலிருந்து வாங்கி கொடுத்தார். இதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, ஒரு பர்சனல் க்வெஸ்டின் அடியே ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, யாரை ஆசிரியக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவபெருமாள் சாகித்தார் மகாபூர்ணம் சமாஸ்ரய, மகா பெரிய நம்பிகளை ஆசிரியக்க வேண்டியது. பெரிய நம்பிகளுக்கு மகாபூர்ணர்னு திருநாமம், மகாபூர்ணரை ஆசிரியக்க வேண்டியது. யாருக்காக இருந்தாலும் ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தால்தான் மற்றதெல்லாம். அதனால இவங்க முதல்ல ஆச்சாரியன் இடத்துல சேர்ந்து ஆச்சாரியன் இடத்துல வித்யாபியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு காரியங்கள்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னு நியமிச்சார் பெருமாள். இந்த அனுகிரகத்தை வாங்கி கொடுத்தவர் திருக்கச்சி நம்பிகள். இப்படியாக ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பரம உபகாரகராக இருந்தார் திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகளுடைய வேற சில சரித்திரங்களும் குருபரம்பரா புஸ்தகங்கள்ல இருக்கு. யாதவ பிரகாஷன்ற அத்வைத்த குரு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அவர் மனம் திருந்தி ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட சந்யாசம் வாங்கிக்கணும் அப்படின்ற அபிலாஷையோட இருந்தார். அவர் அந்த சமயத்தில் பாஷண்டியா இருந்தார். பாஷண்டினா தலையில சிகா கிடையாது, யஜ்னோபதீதம் கிடையாது, இப்படியான ஸ்வரூபம் இருக்கச்சே அவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆசிரியத்து சன்னியாசாசிரமம் வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு சாஸ்திரங்கள் என்ன பிராயச்சித்தம் சொல்லியிருக்கு, யஜ்னாபவித்தத்தையும் சிகத்தையும் சிகையும் விட்டவனுக்கு பூ பிரதட்சிணம் பிராயச்சித்தம்னு சொல்லியிருக்கு. இத்தனை வயசுக்கு அப்புறம் எப்படி பூ பிரதட்சிணம் பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கச்சே திருக்கச்சி நம்பிகள் தான் சாதிச்சாராம். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு தடவை பிரதட்சிணம் பண்ணாலே பூ பிரதட்சிணத்துக்கு சமமான பலன் கிடைக்கும், அதுவே தேவருக்கு பிராயச்சித்தமாக அமையும், அப்படியே பண்ணி தேவர சன்னியாசாசிரமத்தை அவர்கிட்டயே சுவீகரிச்சுக்க வேண்டியது அப்படின்னார். அவர் சொல்லி அனுப்பி யாதவ பிரகாஷனும் அதே மாதிரி பண்ணி ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சிருந்தார். இப்படியாக இன்னைக்கு நாம் திருக்கச்சி நம்பிகளுடைய திருநக்ஷத்திர சமயத்திலே அவர் நாம் சம்பிரதாயத்துக்கு பண்ணதான உபகாரத்தை சற்றே அனுபவித்தோம். உபன்யாசத்தை கேட்கிறவ அனைவருக்கும் திருக்கச்சி நம்பிகளின் அனுகிரகத்தினால கைங்கரிய நிஷ்டையும் பாகவத நிஷ்டையும் கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திச்சுண்டு முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.